chillama. Pakala pakala ta. Odina odina chillama. Odina odina chillama. Pakama pakama chillama. Rava adiketa. Avalav kadupila avalav kadupila. Naanum mirangra ninda kapile. Naga vanda appum therikum yenaval kandal idiyam thirikum avalattam. Sariyana kulapadi rendu mundu pona avalu munda mugumudi kanaranu paakum malagiye thavada. Kanaranu meri poluttu pa valaikkira. Enakku theriyum muga veri. Enakku theriyum nee sariyana veri. Nalapadi enu manasu maathra. Enakku ippa theva thalagidi maathra. Like a snooze, snooze. Un par de yeraku, ipe tane proof. அடிக்கத்த கலம செல்லம கலம கலம செல்லம துக்கினா துக்கின செல்லம போத்துல போத்துல தா ஓடினா ஓடின செல்லம ஓடினா ஓடின செல்லம பக்கம பக்கம செல்லம ராவா அடிக்கத்தா கலம கலம செல்லம கலம கலம செல்லம துக்கினா துக்கின செல்லம போத்துல போத்துல தா ஓடினா ஓடின செல்லம ஓடினா ஓடின செல்லம பக்கம பக்கம செல்லம ராவா அடிக்கத்தா உன்னோட வரவா உன்னத்தா காணவா அடிக்கத்தான்.